எங்கெங்கும் ஐயப்ப கோஷம் கேட்கின்ற மாமலையில் வில்லென்ற தென்றலும் வீசும் உன் திருசந்நிதியில். எங்கெங்கும் ஐயப்ப கோஷம் கேட்கின்ற மாமலையில் வில்லென்ற தென்றலும் வீசும் உன் திருசந்நிதியில். எப்போதும் உன்முகம் பார்க்கின்ற ஆசை ஐயப்பா, என்னாலும் வந்து அணைப்பது உந்தன் கையப்பா. எப்போதும் உன்முகம் பார்க்கின்ற ஆசை ஐயப்பா, என்னாலும் வந்து அணைப்பது உந்தன் கையப்பா. எங்கெங்கும் ஐயப்ப கோஷம் கேட்கின்ற மாமலையில் வில்லென்ற தென்றலும் வீசும் உன் திருசந்நிதியில். எப்போதும் உன்னை நினைக்க உள்ளது உள்ளமையா, என்னென்று சொல்வது உந்தன் பேரின்ப வெள்ளமையா. எப்போதும் உன்னை நினைக்க உள்ளது உள்ளமையா, என்னென்று சொல்வது உந்தன் பேரின்ப வெள்ளமையா. என் தேகம் என்கின்ற கோவிலில் இருப்பது உன் ரூபம், என்னாவில் எப்போதும் உன் கீதமையா. எங்கெங்கும் ஐயப்ப கோஷம் கேட்கின்ற மாமலையில் வில்லென்ற தென்றலும் வீசும் உன் திருசந்நிதியில். எப்போதும் உன்முகம் பார்க்கின்ற ஆசை ஐயப்பா, என்னாலும் வந்து அணைப்பது உந்தன் கையப்பா. எங்கெங்கும் ஐயப்ப கோஷம் கேட்கின்ற மாமலையில் வில்லென்ற தென்றலும் வீசும் உன் திருசந்நிதியில். ஏழேழு ஜென்மம் எடுக்க நான் செய்த பாவம் என்ன, வெவ்வேறு வேஷங்கள் போட்டு நீ செய்யும் கோலம் என்ன. ஏழேழு ஜென்மம் எடுக்க நான் செய்த பாவம் என்ன, வெவ்வேறு வேஷங்கள் போட்டு நீ செய்யும் கோலம் என்ன. இனிமேலும் இன்னொரு ஜென்மம் வேண்டாமையனே, படைத்தாலுந்தன் கோவில் மணியாய் படைப்பாய் ஐயனே. எங்கெங்கும் ஐயப்ப கோஷம் கேட்கின்ற மாமலையில் வில்லென்ற தென்றலும் வீசும் உன் திருசந்நிதியில். எங்கெங்கும் ஐயப்ப கோஷம் கேட்கின்ற மாமலையில் வில்லென்ற தென்றலும் வீசும் உன் திருசந்நிதியில். எப்போதும் உன்முகம் பார்க்கின்ற ஆசை ஐயப்பா, என்னாலும் வந்து அணைப்பது உந்தன் கையப்பா. எப்போதும் உன்முகம் பார்க்கின்ற ஆசை ஐயப்பா, என்னாலும் வந்து அணைப்பது உந்தன் கையப்பா. எங்கெங்கும் ஐயப்ப கோஷம் கேட்கின்ற மாமலையில் இல்லென்ற தென்றலும் வீசும் உன் திருசந்நிதியில்.